الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: لا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشكرون. وقال النبي صلى الله عليه وسلم: الناس معادن كمعادن الذهب والفضة أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகுது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகும். சபையில் இருக்கிற அத்துணை வீர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து மண் தின்னாத மனிதர்கள் 10 பேர்கள் என்ற தலைப்பில ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே. இந்த மண்ணுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, எதை போட்டாலும் அதை உடனே அழிக்கிற பழக்கம். விதையை போட்டால் கொஞ்ச நாளிலே அதை அழித்து அதை வேறொன்றாக மாற்றிவிடும். இந்த மனிதன் இறந்த மனிதனை அடக்குகிற பொழுது மண்ணும் அரிக்காத மனிதர்கள், புனிதர்கள் யார் யார் என்று கேட்டால், ஷிஹாபுத்தீனே கல்யூபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் 10 பேர்களை குறிப்பிடுகிறார்கள். அதிலே முதலாவது நபிமார்கள். நபிமார்களை மண் சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை. நபிமார்களை மண்ணால் தொட முடியாது. இதற்கு நிறைய வரலாறுகள் சான்றி ஓரிரண்டு வரலாறுகளை உங்களுக்கு உதாரணம் காட்டாசிப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்திலே செல்லுகிற பொழுது ஒரு கிராமவாசி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஹிதுமத்து செய்வார், பணிவிடைகள் எல்லாம் செய்வார். ரசூலுல்லாஹ் அவரை விட்டு விடைபெறுகிற பொழுது, தம்பி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பார்கள். பொதுவாகவே இந்த இறைநேசர்கள் கேட்கிற பொழுது நாம இந்த உலகத்திலே கிடைக்காத பொருளைத்தான் அவர்களிடத்தில் கேட்க வேண்டும். நபி கேட்கிறார்கள், தம்பி உனக்கு என்ன வேணும்? அவர் சொன்னார், நம்மை சேர்ந்தவர் ஒரு ஒட்டகம் வேண்டும், பால் கறக்க ஒரு சட்டி வேணும். பெருமானார் சிரிக்கிறார்கள், ஒரு நபியிட கேட்கிற மாதிரி அன்னி கேட்கிற, ஒட்டகத்தையும் பால் கறக்க சட்டியையும் சொன்ன நாயகம் ஒரு இக்கண்ணா போட்டும் பேசுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்தில் இருந்த கிழவி மாதிரி கூட நீ இல்லையே. நாங்கள் பெருமானார் அந்த காலத்தில் இருந்த கிழவி மாதிரி கூட நீ இல்லையே. அப்பதான் அந்த கிராமவாசி கேட்டார், அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தினுடைய கிழவி என்னன்னு கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கட்டளையிட்டார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்டிருக்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்கு அடங்கியிருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய ஜனாதாவை எடுத்து பைத்துல் முக்கத்தஸில் அடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கட்டளையிட்டார். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் எங்கு போய் தேடுவது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஜனாதா அடக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை பாதுகாக்கிற பொறுப்பை தன் பொறுப்பிலே ஏற்று வைத்தார். நபிமார்களின் ஜனாதாவை மன்னரிக்கார். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஜனாதாவை தேடி போனா மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியல. ஏன்னா மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப காலத்திற்கு முன்னால் உள்ளவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்ப யாருக்கு தெரியும் என்று கேட்டால் ஒரு கிழவி சொன்னார்கள், எனக்கு தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எங்க அடங்கியிருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றதா இருந்தா மூணு ஷர்த்து நிபந்தனை, மூணு நிபந்தனை. ஒண்ணு, இப்ப எனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாம எப்படி இடத்தை காட்டுவது? இப்ப எவ்வளவு பெரிய குடுகுடு கிழவியா இருக்கணும். மூஸா நபியின் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன், உனக்கு கண் பார்வை கிடைத்துவிடும். இடத்தை காட்டி துஆ செய்கிறார்கள், கண் பார்வை கிடைக்கிறது. இரண்டாவது அந்த கிழவி சொன்னது என்ன தெரியுமா? எனக்கு வயசு 18 மாறணும். அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்களுக்கு அந்த வயசு கம்மியாகவே காட்டுகிற பண்பாடு. வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் சொல்லிவிட்டார், துஆ செய்ய வயதும் குறைகிறது. மூணாவதா ஒரு நிபந்தனை போட்டுச்சு மூஸா அலைஹிஸ்ஸலாத்திற்கு, என்ன தெரியுமா? சொர்க்கத்தில் நான் உங்க கூட இருக்கணும்னு. கிழவி நீயா? அதான் நான் 18 மாறிட்டேன்ல, சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும். ஊரில் எங்கள் இருக்கிறார்கள், லோபாக்கள் இருக்கிறார்கள், விதவிதமான பொருட்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது. அந்த கிழவி சொல்கிறது, நான் உங்களோடு தான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும், வேறு வழி இல்லை. அதற்காக வேண்டியும் துவாச்சியிலிவிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போய் தோண்டுகிறார்கள். எப்படி அடக்கப்பட்டார்களோ அப்படியே இருந்தார்கள். நபிமார்களினுடைய உடலை மண் சாப்பிடக்கூடாது, முடியாது. நபீனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறுகள் அத்தனை பேர்களும் அறிந்தது. இந்த பைத்துல் முக்கத்தஸை கட்டுகிற பொழுது முஃபஸ்ஸிரீன்கள் எல்லாம் சொல்லுவார்கள், கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய விதவிதமான கற்களை எடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முக்கத்தஸை கட்டினார்கள். இன்றைக்கும் ஆய்வியல் ஆராய்ச்சியாளர்கள், மண்ணியல் ஆராய்ச்சியாளர்கள் அந்த கல்லை பார்த்து திகைக்கிறார்கள். இது பூமியில் இருக்கிற கல்லாக தெரியவில்லையே. இந்த கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு பவளப்பாறைகள் அது இது என்றெல்லாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே, ஆனால் அதைவிடவும் மிக பிரசக்தி பெற்ற கற்களை ஜின்களின் மூலமாக ஆழ்கடலில் இருந்து நபிகுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எடுத்து அல்லாஹ்விற்கான வீட்டை பைத்துல் முக்கத்தஸை அலங்காரமான வீட்டை கட்டுகிறார்கள். அந்த வீட்டை கட்டுறதுக்கு கொத்தனாரெல்லாம் ஜின்கள். ஏனென்றால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஜின்களின் ஆதிக்கத்தை கொடுப்போம் என்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். யாருக்கும் கொடுக்காத ஆதிக்கம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். ஜின்களின் ஆதிக்கத்தை கொடுத்து கட்டடம் எல்லாம் ஏறிட்டு இருக்குது, பினிஷிங் ஆகல. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மலக்குல் மௌத்திடத்திலே சொல்லிவிட்டான், சுலைமானின் உயிரை கைப்பற்றி வா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், ரபுல் ஆலமீனே, நான் என் வீட்டை கட்டவில்லை, உன்னுடைய இல்லத்தை கட்டுகிறேன். நான் என் கோட்டையை கட்டவில்லை, கொத்தளங்களை கட்டவில்லை, உன்னுடைய இல்லத்தை கட்டுகிறேன், உன்னுடைய பள்ளியை கட்டுகிறேன், கியாமத்து நாள் வரை இருக்க வேண்டிய பள்ளியை கட்டுகிறேன், எல்லா நபிமார்களும் தொட வேண்டிய பள்ளியை கட்டுகிறேன். இப்படி இருக்க நீ பாதியிலேயே என்னுடைய உயிரை பறிக்க மலக்குள் மோத்தி அனுப்பியிருக்கிறாயே என்று கேட்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்லுவான், என் வீட்டை கட்ட எனக்கு தெரியும். ஸ்டார்ட் இமீடியட்லி. என் வீட்டை கட்ட எனக்கு தெரியும் இல்லையா? அதனால மலக்குள் மௌத் ரூஹை வாங்கிவார்கள். இப்ப மலக்குள் மௌத்திடத்திலே சொன்னார்கள், அப்படியானால் என்னுடைய உடலை அரிக்கிற ஆற்றல் மண்ணுக்கு இல்லை, அதனால் நான் பார்ப்பதை போன்றே ஒரு கண்ணாடி கூண்டிலே இருந்து தன்னுடைய குச்சியை நபிகினா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசாவை பயன்படுத்துவார்கள். அந்த அசாவை தன்னுடைய கழுத்திலே வைத்துக் கொண்டு பார்ப்பதை போன்று கண்ணாடி கூண்டிலே தன்னுடைய நிலையை ஆக்கிக் கொண்டார்கள். ஜின்கள் எல்லாம் நினைத்தது, சுலைமான் விடிய விடிய பார்த்துட்டு இருக்கிறாரே, இந்த மனுஷன் தூங்கறதே இல்லையா என்று பார்த்து கொண்டே இருப்பதை போன்றிருக்கிறது. ஓராண்டு காலம் இப்படியே இருந்தார்கள் நபிகனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். தப்சீர்கள் பேசுகிறது, அதற்குள்ளே பைத்துல் முக்கத்தஸ் நிறைவடைகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை மண்ணோ மண்ணில் இருக்கிற புழுக்களோ தொடுகிற அதிகாரம் கிடையாது, காரணம் நபி. ஆனால் சுலைமானின் கட்டையை மண் அரிக்கிற கரையான் அரிக்கிற நிலை ஏற்பட்டு அந்த கட்டையை அறிந்து அறிந்து அறிந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களுடைய உடலின் வெயிட்டை தாங்காமல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சாய்கிறார்கள். அப்பொழுதுதான் ஜின்கள் பேசிக் கொள்ளலாம், ஆகா சுலைமான் இறந்து போய்விட்டார் என்று ஜின்கள் பேசிக் கொண்டது. பைத்துல் முக்கத்தஸும் நிறைவு பெற்றது. அன்புக்குரியவர்களே, மண் தொடுகிற அதிகாரம் நபிமார்களுக்கு இல்லை. நபிகள் பெருமானாரினுடைய வரலாறுகளை தொட்டால் பேசிக்கொண்டே இருக்கலாம். உமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஆருயர் தோழர் பிலால் ரலியல்லாஹு தஆலா, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்துக்கு பிறகு மதீனாவிலேயே இருக்கக்கூடாது என்று சொல்லி பிலால் ரலியல்லாஹு தஆலா புறப்பட்டு ஷாமுக்கு சென்று விடுகிறார்கள். 6 மாத காலம், காரணம் பெருமானாரை பார்த்து பார்த்து வாங்க சொன்ன பிலால் ரலியல்லாஹுக்கு இப்பொழுது பார்ப்பதற்கு பெருமானார் இல்லை, எப்படி சொல்வது என்று மதீனாவை விட்டே புறப்படுகிறார்கள். 6 மாத காலம் ஆகிறது. இந்த நேரத்தில் பெருமானார் பிலாலின் கனவிலே தோன்றி, என்ன பிலால், என்னை மறந்து போய்விட்டாயா, என்னை மறந்து போய்விட்டாயா, என்னை சந்திப்பதற்கு உனக்கு மனம் இல்லையா என்று சொல்ல, பிலால் ரலியல்லாஹு தஆலா நம்மை போன்றவர்கள் அல்ல, எல்லா வேலைகளையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சாவகாசமா போய் பார்க்கலான்னு உடனுக்குடனே அந்த இரவே கனவு கண்ட அந்த இரவே பிலால் ரலியல்லாஹு தஆலா புறப்பட்டு மதீனா நகரத்திற்கு வருகிறார்கள். மாணவி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை காண ஜியாரத்திற்கு செல்கிறார்கள். ஹுமான் நபிகள் பெருமானாருக்கு முன்னால் போய் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத்து செய்கிற பொழுது உள்ளிருந்து சப்தம் கேட்டதாம், கும் யா பிலால், எழுந்து விடு, இல்லை என்றால் நான் வர வேண்டியிருக்கும், நீ எழுந்து விடுவிடா. எவ்வளவு பெருமானாரின் மீது கொண்ட காதல் குஞ்சாமினா. உள்ளே நபிமார்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் பிலால் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். ஊரில் இருக்கிற அத்தனை பேர்களும் சொன்னார்களா, பிலால் வாங்கி சொல்லுங்கள், அரிசை எட்டிய உங்களின் குரல் இன்றைக்கு கேட்க முடியாமல் போகிறது, வாங்கி சொல்லுங்கள் பிலால் என்று சொல்ல, பிலால் ரலியல்லா அத்தனை பேர்களுக்கு மறுப்பு குரல் கொடுக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லா முத்தலா வருகிறார்கள். பிலால் ரலியல்லா முத்தலாவை வாங்கி சொல்லுங்கள் என்று சொல்ல, பெருமானாரின் மேல்பகுதிக்கும் கீழ்ப்பகுதிக்கும் ஒப்பாக இருக்கிற இரண்டு பேர்களையும் நிக்க வைத்துக் கொண்டு பிலால் ரலியல்லா முத்தலா என்கிறவர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள். பிலால் ரலியல்லா முத்தலா இப்பொழுது மதீனாவில் இருக்கிற எல்லா மக்களும் பேசிக் கொண்டார்களாம், இருக்கிற எல்லா மக்களும் பேசிக் கொண்டார்கள். விழா வந்து விட்டார்கள், போன விழா வந்து விட்டார்கள். அதுல ஒரு சின்ன புள்ள அவங்க அம்மாட்ட கேட்டுச்சான், எங்க போறீங்கன்னு, இல்ல ஷாமுக்கு போன விழால் வந்துட்டாங்க, விழாலின் குரல் கேட்டது, அதனால் நாங்கள் செல்லுகிறோம் என்று சொல்ல அந்த புள்ள கேட்டுச்சு, போன விழால் வந்து விட்டார்கள், போன நாயகம் எப்பொழுது திரும்புவார்கள் என்று. போன விழால் வந்து விட்டார்கள், நம்மை விட்டு மறைந்திருக்கிற நாயகம் எப்பொழுது திரும்புவார்கள். அன்புக்குரியவர்களே, நாயகம் நபிமார்கள் அவர்களை அறிக்கிற ஆட்கள் மண்ணுக்கு இல்லை. அந்தாக்கியாவிலிருந்து புறப்படுகிறார்கள் காலித் பின் ஹசன், மதீனா நகரத்தை பெருமானாரை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் காலித் பின் ஹசன். ஓமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத் செய்கிறார்கள். கொண்டு போன பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போகிறது. மதீனா நகரத்திலே அன்னல் வாழ்ந்த பூமியிலே யாரிடத்திலும் யாசகம் கேட்கக்கூடாது என்ற வைராக்கியத்தில் மஸ்ஜிதுல் நபவியிலே படுத்திருக்கிறார்கள். மாணவி பூமியிலே கரம் நீட்டுவதா முடியாது என்று படுத்திருக்கிறார்கள். கொண்டு போன பொருள் எல்லாம் தீர்ந்தது. கடுமையான பசி. ரசூலுக்கு சலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நாயகமே உங்கள் பூமியில் உங்களை காண வந்திருக்கிற விருந்தாளி நான், சித்தாந்தம் முடியவில்லை. யாரிடத்திலும் கேட்பதற்கு யாசகம் கேட்க கை நீட்ட மனமில்லை நாயகமே என்று சொல்லிவிட்டு வந்து படுக்கிறார்கள். நாட்டின் அரசன் தன்னுடைய அமைச்சரை அனுப்பி வைக்கிறார். இந்த காலிது குண அசந்த் யார் இருக்கிறான்? இந்த காலிது குண அசந்த் அந்தாக்கியாவிலிருந்து வந்திருக்கிறாராமே. காலிது குண அசந்த் யார் அந்த காலித் என்று அழைத்து போய் அரண்மனையில் விருந்து கொடுக்கப்படுகிறது. காலிது குண அசந்த் கேட்டாங்க, எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் விருந்தாளிக்கு நாட்டின் மன்னர் தானே விருந்து கொடுக்க வேண்டும், அதனால் மன்னரின் கனவிலே தோன்றி என்னை பார்க்க என்னை தியாரத்து செய்ய என் விருந்தாளி வந்திருக்கிறார், அவள் உங்கள் விருந்தாளி, அழைத்து செல்லுங்கள் என்று சொல்ல அழைப்பு விடுக்க அழைப்பு கொடுக்கப்பட்டது என்றான் மன்னர். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், நபிமார்களை மதித்தது. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்குள்ளே தொழுவதை கண்டேன் என்றார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது நபிமார்கள், இரண்டாவது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான் ஷஹீதுகள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் போர் செய்து இறந்தவர்களை மூத்தானவர்கள் என்று சொல்லாதீர்கள். அவங்க ஹயாத்தா தான் இருக்கிறார். ஆனா உங்களுக்கு தெரியாதுன்னா வழக்கில் உங்களுக்கு தெரியாது. குர்ஆன் பேசுகிறது, நிறைய சான்றுகளை சொல்ல முடியும் இதற்கு. பெருமானாரின் தோழர்களிலே சாபித்தி மனு கைசி மனு சம்மாஸ் ரவி அல்லாஹு தலா என்று சகாபி, அவர்களுடைய குரலே தொண்டையில மைக்கு மாட்டின மாதிரி தான் இருக்கும். பெரிய சப்தம், பெரிய குரல். சாவித்தி விழு கைசி விழு சம்மாஸ் ஒரு வசனம் இறங்குகிறது. லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக சௌதின் நபி, அண்ணனின் குரலை விட உங்கள் குரல் உயர்ந்துவிடக் கூடாது, உங்கள் அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். பெருமானாரினுடைய குரலை விட குரலை உயர்த்தி பேசுகிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. இந்த வசனம் இறங்கின உடனே வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு அழுகிறார்கள் அழுகிறார்கள் அழுகிறார்கள். காரணம், இவர்களின் குரல் இயற்கையிலேயே உயர்ந்த குரல், அதனால் பெருமானாரின் குரலை விட தூக்கலாக இருக்கிறது, நான் நாயகத்தோடு பேச முடியாது, பெருமானாரின் குரலை விட உயர்வாக இருக்கிறது, என்ன செய்வது என்று தனியறையிலே அழுது கொண்டே இருக்கிறார். இந்த செய்தி பெருமானாருக்கு எட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள், கதவை தட்டுகிறார்கள், நான் ரசூல் வந்திருக்கிறேன், முகமது வந்திருக்கிறேன், கதவை திறங்கள். அல்லாஹ் உங்களை பார்த்து சொல்லவில்லை, பெருமைக்காக யார் குரலை உயர்த்தி பேசுகிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசுகிறான், உங்களை அல்ல என்று சமாதானப்படுத்திய இந்த சாபித்தி மனு கைசி மனு சம்மாசிரணி எல்லாம் பெரும் போர் வீரர், பெரும் போர் வீரர். எர்முக்கு போர்க்களத்திற்கு போகிற பொழுதே தன்னுடைய கபரை வெட்டி வைத்து விட்டு சென்றார். எங்கு அடக்கப்பட வேண்டும் இதிலே நான் அடக்குவேன் என்று கபரை வெட்டி வைத்து விட்டு சென்ற சஹாபி. சஹாபாக்கள்லயே அடங்குற இடத்தை வெட்டி வச்சுட்டு போன சஹாபி யாருன்னா சாபித்தி முனு கைசி முனு சம்மாஸ். போர்க்களத்திலே ஷஹீதாகிறார்கள், அதே இடத்திலே அடக்கப்படுகிறது. அன்று இரவு கனவில காலிது முனு வலீது ரலி அல்லாஹ்வினுடைய கனவிலே தோன்றி சொன்னார்களாம், சாபித் என்னுடைய கவசம் இந்த சஹாபி இடத்தில் இருக்கிறது, அவர் தான் எடுத்து வச்சிருக்கிறார். அதற்கு அடையாளம் இது, ஒரு ஓரத்திலே உடைந்திருக்கும், அதை விட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அபுபக்கர் அலி அல்லா ஆட்சி தலைவர் அபுபக்கர் அலி அல்லா ஹலீஃபா அவர்களிடத்திலே கொடுத்து என் கடனை அடைத்து விட வேண்டும் என்று காலிது முன் வலீதினுடைய கனவிலே சொல்ல, காலிது முன் வலீது போய் பார்க்கிறாங்க. சொன்ன மாதிரி அந்த சகாபி இடத்துல அந்த கேடயம் இருக்கிறது, அவர்கள் சொன்ன விலைக்கு விற்பனையாகிறது. இதை அபுபக்கர் அலி அல்லாஹ் இடத்திலே கொடுத்து கடன் அடைக்கப்படுகிறது. இதற்கு பிறகுதான் வரலாறு தொடர்கிறது. இந்த சாபித்தி முனு கைசி முனு சம்மாஸ் அலி அல்லாஹு தலா எங்கு அடங்கி இருக்கிறார்களோ அந்த இடத்திலே, அந்த இடத்திலே பல ஆண்டுகளுக்கு பிறகு அலி அலி அல்லாஹு தலாவினுடைய ஹிலாபத்தின் காலத்திலே தோண்டப்படுகிறது. பொதுவாகவே நம்ம கபரஸ்தான்கள் ஒரு 4 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா தோண்டுவாங்க. ஆனால் தோண்டப்படுகிற பொழுது சாபித்தி முனு கைசி முனு சம்மாஸ் அலி அல்லாஹு தலா எப்படி அடக்கப்பட்டார்கள் அப்படியே இருந்தார்கள். அப்படியே இருந்தார். ஷஹீதுகளை மட்டுள்ளது அம்ரிபுன் ஆமிரிபுன் ஃபுஹைரா உஹது போர்க்களத்திலே ஷஹீதான சகாபாக்களில் ஒருவர் ஆமிரிபுன் ஃபுஹைரா. உஹது போர்க்களத்திலே யாரெல்லாம் ஷஹீதானார்களோ அவர்களை எல்லாம் தேடி அடைகிறார்கள். ஆமிரிபுன் ஃபுஹைராவை காணவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே ஆமிரிபுன் ஃபுஹைராவை காணவில்லை நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை மண் சாப்பிட முடியாது உங்களுக்கு தெரியாதா, அதனால் வானவர்கள் அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் மேலே பாருங்கள் என்றார்களாம். ரஃபுல் மலாயிகா மலக்குகளால் அவர் உயர்த்தப்பட்டு விட்டார். பண்புக்குரியவர்களே ஷஹீதானவர்களை மண் தொடாது. ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் உஹதுக்கு சென்றிருக்கிறார்கள். உஹதில் இருக்கக்கூடியவர்களை ஜியாரத்து செய்திருக்கிறார்கள். இதாஃப் இப்னுல் காலித், இதாஃப் இப்னுல் காலித், நான் உஹது போர்க்களத்திற்கு செல்லுவேன். அவங்க எப்ப போவாங்கன்னு சொன்னாக்கா, நான் உஹது போர்க்களத்திலே பெருமானார் சனிக்கிழமை செல்வார்களே அதை போன்று சென்று நான் ஹம்ஸா ரலியல்லாஹுக்கு சலாம் சொன்னால் உள்ளிருந்து ஹம்ஸாவின் பதில் எனக்கு வரும் என்றார்கள். ஹம்ஸாவின் பதிலை நான் கேட்பேன். அவர்களை மண் அரிக்கிற ஆற்றல் கிடையாது. மூன்றாவதாக அஸ்ஹாபுன் நபி நாயகத்தினுடைய தோழர்களில் சில குறிப்பிட்ட ரசூலுக்கு நெருக்கமான சகாபாக்கள் அவர்களையும் மண் தொடவில்லை. இந்த வரிசையில பார்த்த நிறைய சகாபாக்களை பார்க்கலாம். நிறைய சகாபா தல்ஹத் இப்னு உபைதுல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருக்கமான சகாபிகளில் ஒருவர் தல்ஹத் இப்னு உபைதுல்லா. ரசூலுல்லா சொர்க்கத்தை கொண்டு சுபச்சீதி சொன்ன பத்து பேர்களில் ஒருவர் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா. வஃபாத்தாகி அடங்கிவிட்டார்கள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களின் மகள் ஆயிஷாவினுடைய கனவிலே தோன்றி தல்ஹத் இப்னு உபைதுல்லா சொன்னார்கள், என் ஜனாசாவை எடுத்து வேறு இடத்தில் அடக்குங்கள், என் ஜனாசாவை எடுத்து வேறு இடத்தில் அடக்குங்க. இப்படி நாம நம்ம தகப்பனார் தாய் தகப்பன் கனவை பார்த்தோம் சொன்னா என்ன நடக்கும், ஜனாசாவை 30 வருஷம் ஆச்சு ஜனாசாவை எடுத்து எங்க போய் அடக்கிறது, எங்கே அடக்குவது என்று யோசிப்போம். இதை போன்றே ஆயிஷா யோசித்தார்கள். இரண்டாவது முறையும் கனவு தோன்றுகிறது, மூன்றாவது முறையும் கனவு தோன்றுகிறது. இதற்கு பிறகுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்திலே சென்றார்கள் ஆயிஷா, இந்த மாதிரி எங்க தகப்பனார் கனவுல வர்றாங்க தல்ஹத் இப்னு உபைதுல்லா வந்து மாற்றி வையுங்கள் மாற்றி வையுங்கள் மாற்றி வையுங்கள் என்று சொல்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னார்கள், நேற்று இரவு என் கனவிலேயும் தல்ஹத் இப்னு உபைதுல்லா வந்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்தை தோண்டப்படுகிற பொழுது அல்லாஹு அக்பர், இப்பொழுது கஃன் இடப்பட்டதை போன்றிருக்கிறது ஜனாதா. கண்ணிலே இடப்பட்டிருந்த அந்த சுருமா மாறவில்லை, காபூர் மாறவில்லை. 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த துணியிலே ஒரு அழுக்கு இல்லை. அன்புக்குரியவர்களே, காரணம் பெருமானாருக்கு நெருக்கமானவர்களை மண் தொடாது. இப்ப சமீப காலத்தில் பாகேஷ் சல்மான் சல்மான் பா நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அடக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்தை எடுத்துவிட்டு அதை பார்க்காதாக்க வேண்டும், ரோடு ஓட வேண்டும் என்று எண்ணி சல்மானே பாகில் இருக்கிற அந்த இடத்தை அகற்ற நினைக்கிற பொழுது இடத்தை தோண்ட உள்ளிருந்து ரத்தம் வந்தது. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் அப்படியே அடக்கப்பட்டிருந்தார்கள் என்ற வரலாறு நாம் எல்லாம் அறிந்த வரலாறு. 1400 ஆண்டுகள் ஆகியும் கூட சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா எப்படி அடக்கப்பட்டார்களோ அப்படி இன்றும் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபிக்கு நெருக்கமானவர்கள் பெருமானார் சொன்னார்களே சல்மானை, அவங்க வயசை பத்தி சொல்லும் போது வரலாறுகள் சொல்லுகிறது 350 வயசுன்னு ஒரு ரிவாயத் இருக்கு, 250 வயசுன்னு ஒரு ரிவாயத் இருக்கு. சல்மான் பாரிசி ரலியல்லாஹுவினுடைய வயது சல்மான் இன்றைக்கும் ஹயாத்தாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரமீடுகளை வச்சு அதை தடவி இதை தடவி எப்படியோ அந்த ஜனாதாவை பாதுகாக்கிறோம். ஆனா இவங்க பார்த்தாக்க இப்படியே இருந்துட்டு இருக்கிறாங்களே. 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த மண்ணுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? மற்றவர்களும் இதில் தான் புதைக்கப்படுகிறார்கள், மற்றவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள், இவர்கள் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, என்ன காரணம் என்று ஒரு தனி ஆய்வு நடக்கிறது. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஆட்சி காலம், இந்த மஸ்ஜிது நபவியினுடைய விஸ்தரிப்பு. இந்த நேரத்திலே ஒரு மனிதனுடைய கால் தெரிகிறது, கால் மட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கி இருக்கிற பகுதியிலிருந்து கால் மட்டும் தெரிகிறது. சுலைமான் இப்னு அப்துல் மலிக்கு இந்த தகவல் போய் சேருகிறது, உள்ளிருந்து கால் தெரிகிறதே, இது யார் கால்? உள்ளிருந்து கால் தெரியுது, யார் கால்? கடைசியில கொண்டு வந்து இது யார் கால் என்று ஆய்வு செய்கிற பொழுது ஹதீஸுகளை வைத்து பார்க்க உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவினுடைய கால் வெளியே தெரிகிறது. அதற்கு பிறகு அந்த இடம் மூடப்படுகிறது. என்றோ பார்த்தாங்க உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தாலாவை மண் அரிக்கவில்லையே, அதனாலதான் கோடான கோடி பேர்கள் போய் அங்கே சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நேரடியாக அன்புக்குரியவர்களே யோசித்து பார்க்கிறோம், உஸ்மானே கனி இன்னைக்கு நிறைய கபர்களை மூடி ஒரு மாதிரி ஆக்கி யார் எங்க அடங்கியிருக்காங்கன்னு சொல்லாம உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய கபரை மட்டும் இங்கு அடங்கப்பட்டிருக்கிறது என்று வரிசையா உட்கார்ந்து சொல்றாங்களா இல்லையா? மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், ஜன்னத்துல் பக்ரீதுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், இது உஸ்மான் ரலியல்லாஹுவினுடைய கபர் என்று. காரணம், உஸ்மான் ரலியல்லாஹு தலா வஃபாத்தாக்கப்பட்டதற்கு பிறகு பல பல வருடங்களுக்கு பிறகு அந்த இடத்திலே தோண்ட உஸ்மான் ரலியல்லாஹு தலா என்பவர்கள் எப்படி அடக்கப்பட்டார்களோ அப்படியே இருந்தார்கள், எப்படி சகிதாக்கப்பட்டார்களோ அதே ரத்தத்தோடு உஸ்மான் ரலியல்லாஹு தலா இருந்தார்கள். வரலாறு பேசுகிறதே அன்புக்குரியவர்களே, அதனால் அந்த இடம் இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்ட இடமாக இருக்கிறது. வெயிரை நேசர்கள் ரசூலினுடைய நெருக்கமான தோழர்கள் மண் தொடுவதற்கு அனுமதி இல்லை. அதுல ரசூலுடைய தோழர்கள் கொஞ்சம் வித்தியாசமான சகாபியில் ஒருத்தர் சைது முன் ஹாரிஜா, சைது முன் ஹாரிஜா ரெடி எல்லாம் விட்டாராம். அவங்க ஜனாதாவா படுக்க வச்சுட்டு இருக்கும் போதே ஜனாதாவை பார்க்க வரும்போது அஸ்லாம் அலைக்கும் சொன்னாங்களாம். மூத்தானவங்க வந்தவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. நம்மள்கிட்ட யாராவது ஒரு ஜனாதா சொல்லி இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம மூத்து இல்லையா? ஜனாதா சலாம் சொல்லிச்சுன்னா நம்ம மூத்தா போயிருவோம். ஆனா ஜெயிது முன் ஹாரிஜா வந்தவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். அவர்களை அடக்கப்படுகிற பொழுது இந்த உள்ள வச்சு முடிச்சு அவுத்து முடிச்சை அவிழ்க்க அவிழ்த்ததற்கு பிறகு லேசா எடுத்து பார்த்தா உள்ள ஹரக்கத்தார மாதிரி தெரியுது, ஏதோ ஹயாத்தா இருக்கிறார் போல தெரியுதுன்னு நினைச்சிட்டு அந்த ஜனாசாவினுடைய துணியை எடுக்க யார் எடுத்தாரோ அவரை பார்த்து சிரிச்சாங்களாம். ஜெயித் முருகாரிக்கா புன்னகையோடு பூமிக்குள்ளே இருந்த ஜெயித் முருகாரிக்கா ரவி எல்லாம் கொடுத்தாரா அண்ணன் பெருமானாருக்கு நெருக்கமான சகாவி இல்லையா? இப்ப நாயகத்தினுடைய தோழர்கள் பார்த்தால் அவர்களுடைய ஜனாதாவை தொடுவதற்கு மண்ணுக்கு அனுமதி இல்லை. நான்காவதாக ஹாமிலுல் குர்ஆன், குர்ஆனை சுமக்கிற ஹாஃபிள்கள் அவர்களுடைய ஜனாதாவை இறைவனுக்காக வேண்டியே அந்த குர்ஆனை ஹலாசான வரையிலே யார் சுமக்கிறார்களோ அந்த ஹாஃபிள்களை மண் தொடாது. தமீமுத்தாரி ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை பார்க்கலாம், உமைக்கு மட்டும் காபு ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகளை பார்க்கலாம். இந்த தமீமுத்தாரியை எடுக்க வேண்டும், மௌத்தா போனதுக்கு பிறகு தமீமுத்தாரியை எடுக்க வேண்டும். மௌத்தா போன மனுஷனை எடுத்து அவர்களுக்கு வேதனை கொடுக்க வேண்டும் என்று நினைக்க போய் தோண்டினால் ஜனாதா அப்படியே இருக்கிறது. யார் வேதனை கொடுக்க சென்றாரோ அவருடைய கை சூம்பி போனது. வரலாறு பேசி பண்புக்குரியவர்களே, ஹாமிதுல் குர்ஆன், குர்ஆனை யார் சுமந்து உலகத்திலே வாழுகிறார்களோ அல்லாஹ்வினுடைய கலாம் மண் தொடுவதற்கு அனுமதி இல்லை. ஐந்தாவது அல் காஸி, போராளிகள் இறைவனுக்காகவே அல்லாஹ் கலிமத்தில்லா அல்லாஹ்வினுடைய நாதத்தை உயர்த்துவதற்காக வேண்டிய யார் போர் செய்கிறார்களோ அவர்களை தொடுவதற்கு மண்ணுக்கு அனுமதி இல்லை. போராளிகள் மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹுவினுடைய வரலாறுகள் இதற்கெல்லாம் சான்று. இன்றைக்கு உலகமே வியந்து நிற்கிற ஒரு அழகான வரலாறு, ஆனால் சமூகத்தில் இருட்டடிப்பு செய்யப்பட்ட வரலாறு. புனை போர்க்களம், ஒரு இளைஞன் மாலிக் இப்னு சினான், இளைஞன் மாலிக் இப்னு சினான் சிறு வயதிலேயே மார்க்கப்பட்டும் மாணவியின் மீது கொண்ட காதலும் போருக்கு அழைக்கிறது. திருமணத்திற்கு முன்பதாகவே மாலிக் இப்னு சினான் போருக்கு செல்கிறார். அங்கே உக்கிரமமாக போர் செய்கிறார், வீர தீரத்தோடு போர் செய்கிறார், ஷஹீதாகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அடக்கினார்கள், தன் கையால் அடக்கினார்கள். பெருமானார் தொடர்கிறார்கள், முடிஞ்சாச்சு. போர்க்களம் முடிந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவிற்கு வருகிற பொழுது மதீனாவிலே ஒரு பழக்கம் இருக்கிறது, திருமணம் முடித்தவர்களை போர் முடித்து வருகிற பொழுது கணவன்மார்கள் எதிர்பார்ப்பார்கள், திருமணம் முடிக்காதவர்களை பெற்றோர்கள் எதிர்பார்ப்பார்கள், தாய்மார்கள் எதிர்பார்ப்பார்கள். இப்ப மாணிக்க முடிச்சுனா கல்யாணம் முடிக்காத சார், அவங்க அம்மா வந்து நின்றுகிட்டு இருக்கிறாங்க, மாணிக்க முடிச்சு சினான் வருவார், மாணிக்க முடிச்சு சினான் வருவார் என்று நின்று கொண்டிருக்க வரக்கான் அவர்தான் ஷஹீத் ஆயிட்டாரு, அடக்கப்பட்டாச்சே, வரல. ரசூலுல்லாஹ் வர்றாங்க, நாயகமே என் மகன் எங்க? பதட்டத்தோடு கேட்க எல்லாரும் வர்றாங்க, நாயகமே நான் கண்ணு கேட்டு தூரம் பார்க்கிறேன், ஆனா என் பிள்ளைய காணோம், என் பிள்ளைய காணோம், என் பிள்ளைய காணோம், என் பிள்ளை எங்க நாயகமே என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தாயிடத்திலே மகன் இறந்து போய்விட்டார் என்று சொன்னால் இந்த தாய் இறந்து போய் விடுவாளோ என்ற பயத்திலே பெருமானார் சொன்னார்கள். பின்னாடி அபூபக்கர் வர்றாரு, கேட்டுக்கோங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா எதிர்பார்த்துக் கொண்டிருக்க மாலிக் இப்னு சினான் ரலியல்லாஹு தஆலா அண்ணனவர்களுடைய தாயார் அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க, என் பிள்ளை எங்க, என் பிள்ளை எங்கன்னு கேட்க அந்த அம்மா பதட்டத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டுக்கங்க அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அந்த அம்மாவுக்கு வந்ததே கோபம், ரசூலிடத்தில் கேட்டால் உங்களை கேட்க சொல்கிறார்கள், நீங்கள் உங்களிடத்தில் கேட்டால் ரசூலை கேட்க சொல்கிறீர்களே, என் பிள்ளையின் நிலை என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்க பிள்ளை ஷஹீத் ஆயிட்டார், பெருமானாரை அடக்கப்பட்டுட்டாங்க. சொல்ல அந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஒரே பிள்ளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அழுகிறாள், துடிக்கிறாள், தவிக்கிறாள். ஆறுதல் படுத்துவதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தன்னையும் மீறி சொன்னார்கள், சையதி அவின்ஷா அல்லாஹ் வந்துருவார், ஏமா இப்படி இருக்கிற அப்படின்னா. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மதீனாவிற்கு சென்று அழுதார்கள், அழுதார்கள், அழுதார்கள், வந்து விடுவார்கள் என்று நான் பொய் சொல்லிவிட்டேனே, இறந்து போனவர் எப்படி வருவார், கபருக்குள்ள போனவர் எப்படி வருவார், வருவார் என்று பொய் சொல்லிவிட்டேனே, நாளைக்கு மறுமை நாளைகளே பொய் சொன்னவர்களின் பட்டியலில் வருகிற பொழுது நானும் வந்து நிற்பேனே, ஆனால் பெருமானார் எனக்கு சித்தீக்குல் அக்பர், உண்மையின் உறைவிடம் சித்தீக் என்று பெருமானார் பேர் வைத்திருக்க, சித்தீக் என்று பெருமானார் பேர் வைத்திருக்க நான் பொய் சொல்லிவிட்டேனே இந்த அழுதுகிறார். அல்லாஹ்விடத்திலே அழுது கொண்டிருக்கிறார்கள், பொய்யனாகி விட்டேனே, பொய்யனாகி விட்டேனே, சித்திக் என்ற பெயர் எனக்கு தகவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த தாயார் மதீனாவின் எல்லையை விட்டு வரவே இல்லை. அந்த அம்மா அங்கே கடைசியில் பார்த்தா தூரத்திலிருந்து ஒரு குதிரையிலே ஒரு பேருருவம் வந்து கொண்டிருக்கிறது. யார் என்று பார்த்தால், யார் என்று பார்த்தால், பக்கத்திலே பார்த்தால் தன் அன்பு மகன் மாலிக் இப்னு சினான் வந்து கொண்டிருக்கிறார். அந்த அம்மா கட்டி தழுவி கட்டி தழுவி உன்னை போய் அபூபக்கர் வஃபாத்தாயிட்டதாக சொன்னாங்க, வா ரசூலுல்லாஹ் கிட்ட கூட்டு போறேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபைக்கு அழைத்து செல்ல குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லி மாலிக் இப்னு சினான் நுழைகிற பொழுது பெருமானார் தன் கண்களை தங்களால் நம்ப முடியவில்லை. மாலிக் இப்னு சினானை பார்க்கிறார்கள், பெருமானார் பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுவை பார்க்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுவின் கண்கள் எல்லாம் கண்ணீராக இருக்கிறது. நாயகமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை பொய்யனாக்க விரும்பவில்லை, நாயகமே என்னை பொய்யனாக்க விரும்பவில்லை, இறந்த மாலிக் இப்னு சினானுக்கு ரப்பல் ஆலமீன் ஹயாத்தை கொடுத்து விட்டான். அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், அந்த காசி மண் தொட அனுமதி இல்லாமல் இருப்பதோடு மட்டுமல்ல ஹயாத்தையும் அல்லாஹ் கொடுத்திருப்பினார். பிரணாளிகள் பேசுகிற தவாசிகள் போராளிகளை மண் தொடாது. ஆறாவதாக அல்லாஹு அக்பர் இதா மாத்த இம்ராத்துல் ஃபீ நிஃபாஸிஹா, குழந்தை பேரிலே இறக்கிற பெண்மணியை மண் தொடாது. சாலிகான இறைபக்தி கொண்ட இக்லாசான ஐந்து கடமைகளை நிறைவேற்றுகிற ஒரு பெண் குழந்தை பெற்று இறந்து போனாள் என்றால் அந்த பெண்ணை மண் தொடாது. அல்லாஹு அக்பர். எத்தனை எத்தனை வரலாறுகள் தான். உமரே ஃபாரூக் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலம், உமர் அலி அல்லாஹ்விடத்தில் ஒருவர் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வர்றார். பார்த்தா அத்தாவும் மகனும் அப்படி ஒரு ஜெராக்ஸ். சில பேரை பார்த்தா அப்படியே இருக்கும், அத்தாவை பார்த்தா மகனை பார்க்க தேவையில்லை, மகனை பார்த்தா அத்தாவை பார்க்க தேவையில்லை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள். உமர் அலி அல்லாஹ் தலா சந்தோஷத்திலே சொன்னார்கள், இருந்தா இப்படி இருக்கணும்பா என்று சொல்ல அழைத்து வந்தவர் சொன்னார், இந்த பையனுக்குள்ளே நிறைய கதை இருக்கிறது உமரே, இந்த பையனுக்குள்ளே நிறைய கதை இருக்கிறது உமரே. என்ன கதை என்று உமர் அலி அல்லாஹ் தலா கேட்கிற பொழுது, நான் பயணம் சென்றிருந்தேன், நாங்கள் தனி கிராமத்திலே வாழ்பவர்கள், தனியே ஆடுகளை மேய்ச்சிட்டு வாழ்ற ஆளு, கிராமத்துக்கு போனேன், நான் பயணத்திலே சென்றிருந்தேன், இவனை பெற்ற நேரத்திலே தாய் வஃபாத் ஆகி விட்டார்கள், இவனை பெற்ற நேரத்திலே தாய் வஃபாத் ஆகி விட்டார்கள், பிள்ளையும் சேர்த்து அடக்கம் பண்ணிட்டாங்க, பிள்ளையும் ஹயாத்தா இருக்குதுன்னு நினைச்சாங்களோ இல்லையோ அடக்கம் பண்ணிட்டாங்க, தாயோடு சேர்த்து அடக்கி விட்டார்கள். நான் வந்து பயணத்திலிருந்து வந்து என்னுடைய மனைவியை நான் பார்க்க செல்லுகிற பொழுது மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அந்த ஜனாதா இருக்கிற இடத்தில் ஏதோ தினமும் வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கிறது என்றார்கள். அதனால் நான் இரவு நேரத்தில் என் மனைவியின் ஜனாதாவை பார்க்க சென்றேன், அங்கே வெளிச்சம் இருந்தது, உமரே வெளிச்சம் இருந்தது, அங்கிருந்து ஒரு குரல் கேட்டது, உன்னுடைய அமானிதத்தை எடுத்துக்கொள், உன்னுடைய அமானிதத்தை எடுத்துக்கொள், உன்னுடைய அமானிதத்தை எடுத்துக்கொள் என்றே குரல் வந்தது. நான் சென்றேன் என்னுடைய மனைவி ஜனாதா எப்படி அடக்கப்பட்டதோ அப்படி இருந்தால் பக்கத்திலே என் பிள்ளை அந்த தாயோடு நெருங்கிக் கொண்டிருந்தது, விளையாடி கொண்டிருந்தது, அந்த பிள்ளை என்னிடத்திலே கொடுக்கப்பட்டது, அதுதான் இந்த பிள்ளை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எந்த பெண்மணி நிஃபாசிலே குழந்தை பெறுகிற பொழுது இறந்து விடுகிறாளோ அவளுக்கு அந்த உயர்ந்த தரஜாவை வைத்திருக்கிறார். நிறைய வரலாறுகள், பனு கௌம் கூட்டத்தினுடைய வரலாறு, ஒரு பெண்மணி இறந்து போயிடுறாங்க, குழந்தை பெறல இறந்து போகிறார்கள், அந்த பெண்மணி அடக்கப்பட்டதற்கு பிறகு பல நூறு ஆண்டுகள் அந்த கபரிலிருந்து பிரகாசம் வருமாம், கபரிலிருந்து பிரகாசம் வரும், அந்த பெண்மணியினுடைய கபரிலே நறுமணம் கமழும் என்று வரலாறுகள் பேசுகிறது. அர்பதா பின்து பைஜான் என்ற ஒரு பெண்மணி, இவர்களுடைய வரலாறுகளை எழுதுகிறார்கள். அர்பதா குழந்தை பெற்ற அதே நிலையில் பிள்ளையும் இறந்து போகிறது, அவர்களும் இறந்து போகிறார்கள், இரண்டு பேர்களையும் அடக்கப்பட்டு விடுகிறது, அடக்குகிற பொழுது அடக்கியதற்கு பிறகு கபரிலிருந்து குரல் வந்ததாம், என் விஷயம் லேசாகிவிட்டது, என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அடக்கிறவங்களுக்கு குரல் கேட்கிறது, என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஆனால் மூன்று பேர்கள் சொர்க்கமே செல்ல முடியாது என்று உள்ளே இருந்து லா எதுகுலுல் ஜன்னத்தை காத்திய ஒரு அகமீன், லா எதுகுலுல் ஜன்னத்தை உறவுகளை முறித்து வாழக்கூடியவன் சொர்க்கத்திற்குள்ளே செல்ல முடியாது, முதுமினை சமரு மதுவை அருந்தக்கூடியவன் சொர்க்கத்திற்குள்ளே செல்ல முடியாது, மதுவை அருந்தக்கூடியவன் சொர்க்கத்திற்குள்ளே செல்ல முடியாது, வளத்தையூசும் சொர்க்கத்திற்குள்ளே அவன் மனைவியோடு அந்நியனை உறவாடப்படக்கூடியவன் சொர்க்கத்திற்குள்ளே செல்ல முடியாது என்று அந்த கபரிலிருந்து குரல் கேட்டதாக வரலாறுகள் பேசுகிறார். அப்ப ஆறாவதாக நிஃபாசிலே குழந்தை பெற்ற பெண்மணி சொர்க்கம் செல்லும், அந்த பெண்மணியை மண் கண்டிப்பாக தொட முடியாது. ஏழாவதாக மண் கத்தல மகுரூமன், மண் கூத்தில மகுரூமன், அநீதியாக யார் கொல்லப்படுகிறார்களோ அவர்களை மண் சீட்டாது அநீதியாக. ஆசிமிபின் சாபித்ரலி எல்லாம் புகாரியிலே பதிவான வரலாறு, குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லி பத்து பேர்களை அழைத்துச் சென்று ஆசிமம் என்று சாபித்து ரலி அல்லாஹு தஆலாவுடைய தலைமையிலே போகிற வழியிலே கொலை செய்தார்கள் ஆசிமை. ஆசிம் ரலி அல்லாஹ்வினுடைய மண்டை ஓட்டை எடுத்து மது அருந்துவேன் என்று ஒரு பெண்மணி நேர்ச்சி வேறு செய்திருந்தாள். ஆசிமின் மண்டை ஓட்டை எடுத்து மது அருந்துவேன். போய் தேடி பார்த்தா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தேனீக்களை பாதுகாப்புக்கு அனுப்பியிருந்தான். இந்த தேனீக்கள்லாம் போன உன்ன எடுத்துக்கலான்னு பார்த்தா கடைசியில ஒரு புயல் அடித்தது, ஒரு வெள்ளம் வந்தது. ஆசிம் ரலி அல்லாஹு மறைக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசிமை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுவார்கள், இந்த பூமி ஆசிமை பாதுகாத்து வைத்திருக்கிறது, இந்த பூமி என் ஆசிமை பாதுகாத்து வைத்திருக்கிறது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மடியில் வைத்து எப்படி பாதுகாப்பாளோ இதை போன்று இந்த பூமி தன் மடியிலே வைத்து என் ஆசிமை பாதுகாக்கிறது என்றார்கள். ஓமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கும். அடுத்ததாக எட்டாவது, வலியுன் ரப்பானிக்கும், வலிய ரப்பானி சாலிஹே ரப்பானி இறைநேசர்கள், இறைவனுக்காகவே வாழ்ந்த இறைநேசர்களையும் மண் தொட்டதில்லை. இது மாதிரி நிறைய இறைநேசர்கள் அல்லாஹுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்த இறைநேசர்கள் இருக்கிறார்களே, ஆயிரம் ஆயிரம் வரலாறுகள் இதற்கு சான்று. இந்த இறைநேசர்களை மண் தொடர். இவனு ஹராஸ் உதாரணத்துக்கு, இவங்க வாழ்நாளில் சிரிச்சதே கிடையாது. என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது இவனு ஹராஸ் தாபிகின்கள் மிகச்சிறந்தவர்கள், என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது இவனு ஹராஸ் சொல்லுவார்கள், நான் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று எனக்கு தெரியாமல் எப்படி சிரிக்க முடியும் என்பார்கள். நம்ம என்னைக்காவது அப்படி இருந்திருக்கிறோமா? சிரிக்காத ஒரு நாள் இல்லை. அப்படி சப்போஸ் ஒரு ஆள் சிரிக்கலன்னா ஏன் அரை கிலோ இந்திய சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கேன்னு கேட்போம் இல்லையா? ஆனா இவனு ஹராஸ் சொர்க்கவாசியா நரகவாசியா என்று என்னை நான் கண்டுகொள்ளாமல் சிரிக்க மாட்டேன் என்று வாழ்ந்தார்கள். இந்த செய்தி ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலாவுக்கு செல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், ஆயிஷா சொன்னார்கள், தாபிகீன்களிலே ஒருவர் வருவார், அவர் பேர் இவனு ஹராஸ் அப்படின்னு ஒண்ணு. ஆமா, அந்த இவனு ஹராஸ், அந்த இவனு ஹராஸ் சிரிக்க மாட்டார். அவர் வஃபாத்தாகிற பொழுது அவர் சிரிப்பார், அவர் வஃபாத்தாகிற பொழுது சிரிப்பார். அவரை அடக்கினால் பூமி அவரை சாப்பிடாது பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் என்று அன்னை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார். இப்ப சாலிகே பாணி இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்த சாலிகுகளை பூமி தொடர். ஒன்பதாவதாக அல் முஅத்தின், மோதினார்களை இறைவனுக்காக வேண்டியே அறப்பணி செய்கிற முஅத்தின்களை பூமி தொடுவதற்கு அனுமதி இல்லை. அல்லாஹு அக்பர், எத்தனை எத்தனை வரலாறுகள் சான்று. 40 ஆண்டு காலம் மாத்தினாக இருந்த ரிபை 40 ஆண்டு காலம் இவங்களை பார்க்க மாலிக்கு பொழுது தீனார் வருவாங்களாம். ரிபையை பார்க்க மாலிக்கு பொழுது தீனார் வருவார்கள். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மோதினாரினுடைய நிலை என்னங்கிறதுக்கு அவங்க சார்ந்து ஒரு நாள் ரிபகி மாலிக்கு பொழுது தீனார விருந்துக்கு கூப்பிட்டாங்களாம், வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்டு போலாங்க சரின்னு சொல்லிட்டு மாலிக்கு பொழுது தீனார விருந்துக்கு போயாச்சு. போனா ஒரு வர ரொட்டி, ஒரு பாத்திரத்தை கொண்டு வச்சாங்க, ஒரு சட்டி மண் சட்டி, அதுக்குள்ள பார்த்தா ஏதோ ஒரு வருஷம் உப்பு இருந்த மாதிரி தெரியுது, உப்பு இல்ல. உள்ள பார்த்தா அப்படி பாசாங்க முடிச்ச மாதிரி உப்பு இருந்த மாதிரி தெரியுது. விருந்துக்கு கூப்பிட்டு இதை கொடுக்குறீங்களே, ஒரு மனிதனுடைய விருந்தில் சிறந்த விருந்து வீட்டில் எதை இருக்கிறதோ அதை கொடுப்பதுதான் சிறந்த விருந்து. எங்கள் வீட்டில் எப்பொழுதும் இதைத்தான் நாங்கள் சாப்பிடுகிறோம். ஏறத்தாழ 17 ஆண்டுகளுக்கு முன்னால் இதற்குள்ளே உப்பு இருந்தது, அதிலிருந்து உப்ப தொட்டு கூட இந்த ரொட்டியை நாங்கள் சாப்பிடறதில்லை, வெறும் ரொட்டியை தான் சாப்பிடறோம், சாப்பிடுங்க. வறுமையின் உச்சம், அதிலேயும் இறைவனை நினைத்து நினைத்து வாழ்ந்த ரிபகி அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். வஃபாத்தானதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு ரிபகியின் கவரை தோண்டப்படுகிறது. அப்படியே இருந்தார் ரிபகி. கடைசியாக அபுதாள்கள், அபுதாள்கள், அபுதாள்னா யாரு? இந்த வலிமார்கள்லேயே பல படித்தரங்கள் இருக்கிறது, அதுல ஒரு படித்தரம் அபுதாள். அவங்கள்ட்ட 5 ஷர்த் இருக்கணும். அபுதாள்னாக்கா ஒரே ஆணு பல வேலை நின்றுவார். ஹவுசுலால மஹயத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கதசல்லாஹு சிறபுல் அசீசனுடைய வரலாறை பார்த்தா அவங்களை மாற்றணுங்கிறதுக்காக வேண்டிய 100 பேர் விருந்து கூப்பிட்டாங்க. ஒரே நாள்ல மதியம் விருந்துக்கு 100 பேர் கூப்பிட்டாங்க. 100 பேருக்குமே கபூல் செஞ்சிட்டாங்க. சரி உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீட்டுக்கு வரேன், உங்க வீட்டுக்கு வரேன். எல்லாத்துக்கும் சந்தோஷம். கௌசலால வர்றாங்க, 100 பேர்த்து வீட்டிலும் சாப்பிட்டாங்க. 100 பேர்த்து வீட்டிலே ஒரே நேரம். அதற்கு பின்னாடி சொன்னாங்களா, எங்க வீட்டுல சாப்பிட்டாங்க. எங்க வீட்டுல சாப்பிட்டாங்க, எல்லாம் சேர்ந்து எங்க வீட்டுல சாப்பிட்டாங்க, எங்க வீட்டுல சாப்பிட்டாங்க. எப்படி முடியும்? தமசல்லஹா பஸ்ரன் சபியா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அது போன்ற மலக்குகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறக்குவான், அந்த மலக்குகள் செல்லுவார்கள். இந்த ஆற்றல் அபுதால்களுக்கு உண்டு, தன்னை போன்ற ஜெராக்ஸ் மலக்குகளை கொண்டு வருகிற ஆற்றல் உண்டு. இதை நம்முடைய அகீதா பேசுகிறது, ஹதீஸ்கள் பேசுகிறது. ரெண்டாவது, தண்ணியிலையும் அவங்களால நடக்க முடியும். தண்ணியில நம்ம படாத பாடுபடுவோம். மூன்றாவதாக, மிருகங்கள் அவர்களோடு பேசும், மிருகங்கள் அவர்களோடு பேசும், அபுதால்களோடு பேசும். நான்காவது, நபாத்தாத்துக்கள் தாவர வர்க்கங்கள் அவர்களுக்கு கட்டுப்படும். தாவர வர்க்கங்கள் மிருகத்தை கூட்ட வரும், தாவர வர்க்கங்கள் அவர்களோடு பேசும். ருமானத்தை ஆபிதி, ஆபிதீன்களுடைய மாதுளை மரம் என்று ஒரு மரம் இருக்கிறது. அல்லாஹு அக்பர் அபாய செய்து போகும்போது சொன்னதாம், என் மேல கொஞ்சம் கையை வச்சுட்டு போங்கன்னு சொல்லிச்சான் அந்த மரம். மரம் பேசும். ஐந்தாவதாக, தூரத்தில் இருப்பதையும் தன்னுடைய இந்த கண்ணை கொண்டவர்களால் பார்க்க முடியும். இங்கிருந்து கொண்டு எதையும் பார்க்கிற ஆற்றல் படைத்தவர்களாக இருப்பார்கள். இந்த அஞ்சு தன்மையும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்கு பெயர் அபுதால்கள். இந்த அபுதால்களை மண் தொடாது, இந்த பத்து பேர்களையும் மண் தொடாது. அதுல குறிப்பா சாலிகே ரப்பானியாக இருக்கக்கூடியவர்கள், நிறைய வியாபாரிகள், நிறைய வியாபாரிகள், நிறைய தொழுகக்கூடியவர்கள், தொழுகையாளர்கள், இவர்களை மண் தொட்டதில்லை. இந்த கீரனூரில் ஒரு வரலாறு சொல்லுவார்கள், இஸ்மாயில் ஹசரத் என்று சொல்லி அவர்கள் 50 ஆண்டு காலம் இந்த பணி செய்து, இமாமத்தினுடைய பணி செய்த அவர்களின் மூத்த மகனாரை பற்றி சொல்லுவார்கள். அந்த மகனார் அடங்கிய இடத்திலே இறைநேச்சராக வாழ்ந்தார். அவரை அடங்கிய இடத்தை தோண்டுகிற பொழுது எப்படி அடக்கப்பட்டதோ அப்படியே இருந்தார். இன்றைக்கும் அந்த இடத்திலே தோண்டப்படுவதில்லை, அப்படியே இருக்கிறது. இது போன்று நிறைய சாட்சிகள் உண்டு. அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இது போன்ற நல்லவர்களின் கூட்டத்திலே மண் தொடாமல் எப்படி இருக்கிறோமே அப்படியே எழுப்புகிற வாக்கியத்தை ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹுர் தஹ்வானானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். நேற்றைய கேள்விகளுக்கு 43 பேர்கள் பதில் எழுதியிருக்கிறார்கள், அதுல 38 பேர்கள் சரியான பதில் எழுதியிருக்கிறார்கள். நேற்றைய கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்விதான். மனைவியால் கஷ்டப்படுகிற ஆணுக்கு யாரினுடைய கூலி வழங்கப்படும்? மனைவியால் கஷ்டப்படுகிற ஆணுக்கு அய்யூப் அலைஹிஸ் ஸலாத்தினுடைய கூலி வழங்கப்படும். கணவனால் கஷ்டப்படுகிற பெண்ணுக்கு யாரினுடைய கூலி வழங்கப்படும்? ஆசியா அம்மையாரினுடைய கூலி வழங்கப்படும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு இடத்திலே ஒரு சஹாபி ரகசியத்தை மறைத்தார்கள். அவங்க யாருன்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. ரொம்ப அழகா பதில் எழுதியிருக்காங்க. அதுல மூணு பேர் முகமது அனஸ் கணபதியை சார்ந்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள், வந்திருக்கிறாங்களா? பாரக்கல்லா. இரண்டாவது ஜாக்கிர் ஹுசைன் ராமநாதபுரம், பாரக்கல்லா ஐயாக்கும்பா. மூன்றாவது கே ஏ அபு தாகிர், நாம எழுதியிருக்கிறோமா? சாய்பாபா காலன், பாரக்கல்லா. அல்ஹம்துலில்லா. இன்றைய கேள்வி, ஒரு சஹாபி தன்னுடைய கபரை தானே தோண்டி வைத்து விட்டு சென்றார். அந்த சஹாபியார், ஒரு சஹாபி அவருடைய கபரை அவரே தோண்டி வச்சுட்டு போய் ஷஹீதானார். அந்த சஹாபியார். இரண்டாவது கேள்வி, நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணவர்கள் ஒரு நபியினுடைய ஜடலத்தை எடுத்துக்கொண்டு போய் பைத்துல் முக்கத்தஸில் அடக்கினார்கள். அந்த நபியார் ஒரு நபியினுடைய ஜடலத்தை எடுத்துக்கொண்டு போய் பைத்துல் முக்கத்தஸில் அடக்கினார். அந்த நபியார். நாயகத்தினுடைய மூணாவது கேள்வி, நாயகத்தினுடைய தோழர்களில் ஒரு சஹாபியினுடைய இரண்டு பாதங்கள் வெளியே தெரிந்தது. அந்த சஹாபியார். இரண்டு பாதங்கள் வெளியே தெரிந்தது அந்த சஹாபியார். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நீங்கள் உங்களுடைய பதில்களை ஏராளமாக